அம்மா வணக்கம். 39 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்க, மிகவும் மகிழ்ச்சி. 39 வயசில் நீங்கள் ஒன்றுமே படிக்கலை அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா அதை விட ஒரு அறியாமை ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்திற்கு தேவையான மொழி அறிவு, மற்ற நுணுக்க சார்ந்த அறிவுகள், சரியா, நிறைய படிப்பு, கல்வி, புற உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு தேவையான மொழி புலமை, இது எல்லாமே நிச்சயமாக நீங்கள் பெற்றிருக்கீங்க. இதில் ஓரளவு நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க, அதை இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. நீங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவு நீங்கள் ஒரு வளமையான வாழ்க்கையோ அல்லது ஒரு மீண்டும் ஒரு அளவுக்கு இப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலையில் உங்களால் வந்து போட்டி போட்டு வந்து உங்கள் குழந்தைங்களை வளர்த்துருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. மொத்தம் வாழ்க்கை முறையில் 2 விதம் இருக்குது. புற உலகத்தை பற்றிக்கிட்டு போகிறது ஒன்று, அதாவது வெளி உலகத்துக்கு தகுந்தது மாதிரி ஈடு கொடுக்கறது, அடுத்தவங்களுக்கு தகுந்தது மாதிரி வீடு கட்டுறது, அடுத்தவங்களுக்கு தகுந்தது மாதிரி கார் வாங்கிறது, அடுத்தவங்க பெருமைப்படுறது மாதிரி நடை உடை எல்லாத்தையும் மாற்றிக்கிறது, மேம்பட்ட நாகரிக சின்னங்கள் எல்லாத்தையும் கடை வாங்கிக்கிறது, அடுத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழறதுங்கிறது பொருள் சார்ந்த வகையில் அடுத்தவங்களை பிரமிக்க வைக்கிற அளவு அல்லது அடுத்தவங்க மதிக்கிற அளவு, இதுதான் வாழ்க்கைன்னு அடுத்தவங்க நம்புகிற அளவுக்கு வாழறது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை அகம் சார்ந்து வாழறது, தன்னுடைய நிறைவு, தன்னுடைய உண்மையான உழைப்பு, தன்னுடைய எதிர்காலத்தினுடைய சரியான இலக்கு, அதை திட்டமிடுதல், அதை மிகச்சரியாக வழி நடத்துதல். இது வந்து புற உலகத்தை பார்த்து அடுத்தவங்களெல்லாம் பார்த்து மயங்கறதில்லை, சரியா? இதிலேயே இன்னும் கூட கொஞ்சம் கூட சொல்லலாம், அதாவது தன்னை மிக சரியாக வழி நடத்துறதுங்கிறது அடுத்தவங்க செய்கிற தப்பையும் திருத்திக்கிறது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஈடு கொடுக்கறது. இந்த தற்சார்பு வேளாண்மை, இயற்கை வேளாண்மை, இதிலெல்லாம் நான் கொஞ்சம் விழிப்பாக இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வேளாண்மை என்பது நீங்கள் நினைப்பது போல் மிக கடினமான ஒன்று அல்ல. கடினமான ஒன்றாக எப்போ வந்து உங்களுக்கு கற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ ஒரு 24 மணி நேரமும் நீங்கள் வேலை செஞ்சு அல்லது 12 மணி நேரம் உங்களுடைய முழு உழைப்பையும் செலுத்தினால்தான் அந்த செடி முளைக்கும், அந்த பயிர் விளையும், அந்த மரம் காய்க்கும், அந்த கொடி காய்க்கும், அந்த பூ பூக்கும் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்தல அது வந்து ஒரு அப்பட்டமான பொய். ஒரு விதை மண்ணில் ஊன்றின பிறகு அது யாருடைய தயவும் எதிர்பார்த்து வளர்கிறதே இல்லை. எத்தனையோ முறை பூச்சி கடித்தாலும், எத்தனையோ முறை ஆடு மேய்ஞ்சாலும் மாடு மேய்ஞ்சாலும், உலகத்தில் உள்ள எல்லா தாவரங்களுமே மீண்டும் தண்ணி இயல்பாக வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அது மற்றவங்களுக்கு பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் பதிவுலேயே நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், வேளாண்மைங்கிற ஒன்றை வந்து உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலாம், மனிதன் மட்டும்தான் செஞ்சான். அந்த மனிதன் யாருன்னு கேட்டால் அறிவறிந்த தமிழர்கள், சரியா? அவங்க தான் வேளாண்மை ஒன்றுங்கிற ஒன்று எதுக்காக கையில் எடுத்தாங்கங்கிறத சொன்னேன். அப்போ கூட அது சுமையாகவே இல்லை, அந்த வேளாண்மை வந்து சுமையே கிடையாது, சரியா? நீராதார சமன்பாட்டின் கீழ் இதை இந்த ஒத்த வரியை நான் சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு அல்லது ஒரு 20 நிமிஷம் டைம் ஆகும். இதை விளக்கிறதுக்கு, பூமியை ஒரு கோளாக இயங்குவிப்பதற்காகவும், பூமியினுடைய சூழலை பாதுகாப்பதற்காகவும், உயிர் சூழலை அமைப்பதற்காகவும் கையில் எடுத்தார்கள் வேளாண்மைங்கிற அந்த வேளாண்மை எந்த வகையிலும் உறுத்தலே இல்லை. அதாவது மக்களுக்கு வந்து வேளாண்மை வந்து வேலை வாங்கினதே இல்லை நம்முடைய முன்னோர்கள்ட்ட. கட்டு கலங்காலும் கதிர் வழக்கு நெல்கானும், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சின்னல் என்று ஆணை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை. இன்னும் சொல்லப்போனால் நிறையா அளவுக்கு அதிகமாக விளையும் போது தான் சத்திரம் கட்டி சோறாக்கி போட முடியும் இல்லைங்களா? வருவோர் போவருக்கெல்லாம் உணவு போடுற அளவுக்குன்னா மிதமிஞ்சி விளைஞ்சிருந்தால் தான் முடியும். அந்த மாதிரி விளைஞ்ச பூமி தான் இது. சோழ வளநாடு சோறு உடைத்து, இன்னும் சொன்னால் அடுக்கிக்கிட்டே போகலாம். உண்மையில் வேளாண்மைங்கிறது மிக மிக எளிமையாக தான் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நிச்சயமாக. அதற்காக நீங்கள் மொழி கல்வியோ, அறிவியல் சார்ந்த கல்வியோ, மற்ற மென்பொருள் சார்ந்த கல்வியோ, கலைகள், கட்டடக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, எந்த கலையையும் வளர்க்கிற ஆதாரமாக வேளாண்மை இருந்தது. இந்த வேளாண்மைங்கிற ஒன்று தான் எல்லாத்துக்கும் அடிப்படையும் ஆதாரமும். இதை சரியான முறையில் செய்ய கற்றுக்கிட்டவங்க தான், செய்ய கற்றுக்கணும், செய்ய தெரிஞ்சுக்கணும், அப்படி தான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. அதிலிருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம். ஏன் விலகணுங்கிறது விரிவாக பேசணும், அது வேற ஒரு இடத்துல பேசலாம். மீண்டும் அந்த இடத்த நோக்கி கொண்டு போகணுங்கிறது தான் என்னுடைய இலக்கு. நீங்கள் நினைக்கிறது மாதிரி 10 நாள் பயிற்சி கொடுத்து உங்களை பத்து நாளைக்கு ஒரே இடத்துல உட்கார வச்சு கற்றுக் கொடுக்குற ஒரு வேளாண்மையை சத்தியமாக நான் செய்ய மாட்டேன். நம்ம நிறைய மாதிரி பண்ணைகளை வடிவமைச்சிட்டே வரோம். நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கெல்லாம் அந்த பண்ணை உயிரோடு இருக்கும். அங்கே போய் பாருங்கள், அந்த பண்ணைகளில் வேலையே இருக்காது அல்லது வேலை மிக குறைஞ்ச அளவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலை, அதுவும் ஒரு சில ஆண்டுகளில் அது இயற்கையை நோக்கி போயிடும். அதாவது மழை பெஞ்சால் தண்ணி குடிச்சிக்கும், வெயில் அடித்தா வெப்பத்தை வாங்கிக்கும், வெளிச்சத்தை வாங்கிக்கும், காற்றடிச்சா சுவாசிச்சுக்கும். தானே வந்து அந்த இயற்கை சூழலை சார்ந்து மிக அதிகமான விளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய இயற்கை அமைப்போடு கொண்டு போய் நம்ம ஒன்றிணைச்சிடுறோம் அதை, சரியா? அதுக்கு பேர் தான் தமிழர் வேளாண்மை. இயற்கையை காப்பாற்றுகின்ற, இயற்கையை மேம்படுத்துகின்ற, இயற்கையை வளப்படுத்துகின்ற, இயற்கையை வலிமைப்படுத்துகின்ற ஒரு வேளாண்மைக்கு பேர் தமிழர் வேளாண்மை. அப்போன்னா இயற்கைங்கிறது என்ன? ஒரு விதை விழுந்தால் தானாக முளைக்குங்கிறது தான் இயற்கை இல்லையா? மழை பெஞ்சால் முளைக்கும், வெய்யரிச்சா திருப்பி காஞ்சிக்கும், சரியா? வெப்பமும் வேணும், ஈரமும் வேணும், சரியா? நீரினும் நன்றதன் காப்பு. அதுபோலவே கக்ஸ் தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது, மண்ணே உரம் அப்படின்னு சொல்கிறான் திருவள்ளுவர். அதனால் இந்த மற்றபடி இந்த உரம் போடுறது அது இது எல்லாமே மிக மிக எளிமையானது. எந்த மாதிரி மண்ணாக இருந்தாலும், நஞ்சையாக இருந்தாலும், புஞ்சையாக இருந்தாலும், முதல்ல நீங்கள் நம்ம நிறைய பண்ணைகளை வடிவமைச்சிருக்கோம். நீங்கள் ஓய்வு நேரங்களில் போய் பாருங்கள். நாங்கள் நம்ம மாணவ இளைஞர் கூட்டமைப்பு மூலமாக ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். அதாவது மாதத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ நேரடியாக பல பண்ணைகளை ஒரே நல்ல பார்வையிடுறது, ஒரு ஒரு பண்ணையிலையும் நம்ம செயல்முறைப்படுத்தின பண்ணைகளில் என்னென்ன செஞ்சுருக்கோம், அதனுடைய மாறுதல்கள் என்ன, அதே மாதிரி புதுசாக செயல்பட விரும்புகிறவங்க பண்ணைக்கும் போய் அங்கே வந்து யோசனை சொல்லிட்டு வர்றது. அடுத்த தடவை அங்கே போகும்போது அந்த மாற்றங்களை நம்ம நேரடியாக கண்டுக்கிறது, சரியா? இது ஒன்று தான் உண்மையாகவே உங்களுக்கு வகுப்பாக இருக்கும். இதுக்கு எந்த விதமான பயிற்சி கட்டணமும் கிடையாது. போக்குவரத்து செலவு மட்டும், அந்த வேனுக்குள்ள செலவு மட்டும் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டா போகிறோம். அவங்கவுங்க உணவு போகிற வழியில் வெகு எளிமையான உணவாக இருக்கும், சரியா? அதனால் இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது. அது மாதிரியே நுகர்வோருக்கு நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கணுங்கிறது நம்முடைய நோக்கம். அப்படித்தான் தமிழர் வேளாண்மை இருந்தது, இருக்கும். அந்த இலக்கை நோக்கி நம்ம கொண்டு போகிறோம். நிறைய மாதிரி பண்ணையில் வடிவமைச்சிருக்கோம். நீங்கள் நேரடியாக கள தொடர்புக்கு நண்பர்களோடு வாங்க. நன்றி, வணக்கம்மா, வணக்கம்.